தலைப்பு அவள். எறும்பாய் ஊறுகிறாள் என்ன கல்லில், இடமின்றி இதயத்தில் இருக்கிறாள். சிரித்து சிவப்பாகும் இரகசியம் அவளது, மூளையின் மூளைகளில் அவள் முனகல்கள். பிடித்திருக்கிறாள் விட்டு விடாமல் மூச்சை, கண்மூடி காத்திருக்கிறாள் கனவில் தினமும். சுவாசித்து வாழ்கிறேன் அவள் மூச்சை.